वसंतपति पितामहस्याभिगतामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिका यश्चीशैलपूर्णाय नमो नमस्तात् श्रीमद् ராமாயணத்தை பத்தி பல பேர் பல விதமாக புஸ்தகங்களை எழுதியிருக்கா, நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனால் ராமாயணம் தர்மத்தை சொல்லுகிறது, குடும்ப தர்மத்தை எல்லாம் சொல்லுகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் சீபாஷ்யக்காரரை பத்தி சொல்லச்ச, படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் அப்படின்னு அழகா சொல்றான். நம்ம சம்பிரதாயத்துல ராமாயணங்கிறது வெறும் கதை இல்ல, வெறும் தர்மம் மட்டும் இல்ல, இது ஒரு பக்தி வெள்ளம், பக்தி பிரவாகம் இருக்கக்கூடிய இடம். அதுலதான் 18 அர்த்தம் பகவான் ராமானுஜருக்கு நம்ம திருமண நம்பிகள் அருளி செய்தார். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்தை முடிந்தவரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடியனுக்கு சேஷத்வம் என்கிற அர்த்தம், சேஷத்வம், நாம் எல்லாம் பகவானுக்கு சேஷர்கள். சேஷத்வம்னா என்ன அர்த்தம், யாருக்காக யார் இருக்கா, அதுதான். எனக்காக நான் இல்லை, எம்பெருமானுக்காக நான் இருக்கேன் அப்படின்னா சேஷனா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு எஜமானுக்காக வேலைக்காரன் இருக்கான் அப்படின்னா அப்ப அந்த வேலைக்காரனுக்கு சேஷத்துவம் அப்படிங்கிறது. இன்னொருத்தருக்காக நம்ம இருக்கோவா, அப்ப நம்ம லைஃப் சார்த்தமா இருக்கு. சேஷத்துவம் இருந்தாலும் வாய்க்கை, யாரா இருந்தாலுமே, யாரா இருந்தாலுமே வேற ஒருத்தருக்காக நாம இருந்தால்தான் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதனால யாருக்கு யார் சேஷம், யாருக்காக யார் இருக்கா அப்படிங்கறத பல குடும்பத்தில் இருக்க பிரச்சனைய, உனக்காக நானா இல்ல எனக்காக நீயா, ரெண்டு பேருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவளுக்காக அவா இல்ல, உங்களுக்காக தான் நான் இருக்கேங்கிற இல்ல உனக்காக தான் நான் இருக்கேங்கிற. ஏதோ ஒன்று இருக்கட்டும், சாஸ்திர ரீதியில எல்லாருமே எம்பெருமானுக்காக தான் இருக்கிறார்கள். இதைத்தான் ராமாயணம் பூர்த்தியா சொல்லுகிறதான். இதுக்கு முக்கியமான உதாரணம் லக்ஷ்மண பெருமாள், ஏன்னா அவர் சேஷனுடைய அவதாரம் இல்லை, அதனால அவர்கிட்ட சேஷத்துவம், ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லை. ஆதிசேஷனுக்கு சேஷன் பெயர் வந்ததுக்கு காரணமே இதுதான், அவர் சேஷத்துவத்தை பூர்ணமாக வச்சிருந்திருக்கார், அதனால அவருக்கு சேஷன் அப்படின்னு பெயர். அவருடைய அவதாரம் லக்ஷ்மண பெருமாள், அதனால அவர் என்ன சொல்றார், என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று இருக்குமானால் அது உமக்காக தான், எனக்குன்னு எதுவுமே கிடையாது. அதனாலதான் மொத்தத்தையும் விட்டுட்டு ராமனோட காட்டுக்கு போற, இவர் யார் காட்டுக்கு போக சொன்னோம், ராமனால காட்டுக்கு போக சொன்னது, லக்ஷ்மண பெருமாள் காட்டுக்கு போக சொல்லி, சொந்தமா இருக்க வேண்டியது தானே, குடும்பத்துல இருக்க வேண்டியது தானே, ராஜ்யத்துல இருக்க வேண்டியது தானே அப்படின்னா லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, நான் தேவலோகாக்கிரமணம், நான் அமரத்துவம் அகம் விருணே, ஐஸ்வர்யம் வாப்பி லோகானாம் காமையே நப்பையா வினா, உண்மை தவிர வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாது. சொர்க்க லோகத்துல வாசம் இருந்தாலும் சரி, மோட்சமே கொடுத்தாலும் சரி, இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், மோட்சமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், உமக்கு சேஷனாக உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நான் இருக்கணும், உமக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனவர். பெருமாளுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ற சேஷனாக இருந்தது. ஏன்னா சேஷத்துல ஒரு விஷயம் இருக்கு, சேஷத்துல அடியேன் அடியேன் அடியேன் சேஷன் சொல்லிட்டு இருந்தா கூடாது, என்ன கேட்டா செய்யணும், கைங்கரியம் பண்ணணும், சேஷத்துவத்தினுடைய வெளிப்பாடாக கைங்கரியம் பண்ணணும். சேஷத்துவத்தை காமிக்கிறதும் அடியேன் அப்படிங்கிற வார்த்தை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். யாரை பார்த்தாலும் அடியேன், பெரியவாளை பார்த்தா அடியேன், நான் உமக்கு நான் சேஷன், உமக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா லக்ஷ்மண பெருமாள் அதை காண்பிச்சவர், எத்தனை விதமான கைங்கரியம் பண்ணணும் எல்லாத்தையும், அகம் சர்வம் கரிச்சாமிங்கிற எல்லா கைங்கரியும் பண்றேன், வர்ணசாலை அமைக்கிறது லக்ஷ்மண பெருமாள் தான், ஓடம் கட்டி கொடுக்கிறது லக்ஷ்மண பெருமாள் தான், தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்கிறது அதிலிருந்து ஆரம்பிச்சு, ஆகாரம் பண்ணி போடுறதுலிருந்து ஆரம்பிச்சு, சகல விதமான கைங்கரியமும் லக்ஷ்மண பெருமாள் தான் செய்கிறார். ஆனா அகம் சர்வம் கரிச்சு வச வசம் நிற்கக்கூடாது, யாரு அப்படியா என்ன பண்றதுன்னு தெரியலையோ, அடியன் அடியனுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல, தேவனே பாத்துக்கா அப்படிங்கிறதுக்கா இந்த அடியன் இருந்து இல்லையே. அந்த லக்ஷ்மண பெருமாள் அது ஓட ஒரு ஒரு சமயம் ஓடத்துல யமுனா நதியை கடக்கும் போது ஓடத்துல பார்த்தானா, அழகா பெருமாளுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடம், விராட்டிக்கு பக்கத்துல உட்காரத்துக்கு ஒரு இடம், ரெண்டு இடம் வச்சிருக்க பக்கத்து பக்கத்துல ஒரே ஆசனத்துல. அத பெருமாள் இருக்கிற இடத்த காட்டிலும் சீதா விராட்டி இருக்கிற இடம் உருவா இருக்கு, நிறைய புல்லெல்லாம் போட்டு வச்சிருக்க. அதுல நீ என்ன பண்ணுவீங்க, வேற ரெண்டு பேர் உட்காந்தா பக்கத்துல கை கட்டிட்டு நிக்கிறீங்க, அந்த காட்சி அழகா இருக்கு. ஓட நிர்மாணம் பண்ற இல்ல, பர்ணசாலா நிர்மாணம் பண்ற, இங்க பஞ்சவதியில வர்ணசாலா நிர்மாணம் பண்ணும்போது அப்ப பெருமாள் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு, லக்ஷ்மணா ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு பந்தசாலையை நல்லா நிர்மாணம் பண்ணு அப்படின்னு விட்டார். லக்ஷ்மண பெருமாளுக்கு கோபம் கொடுத்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு, ஏன் என்ன தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாம் இது மாமதம். நீர் ஒரு இடம் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல பந்தசாலை கட்டிடா லக்ஷ்மணன் சொல்லு. என்ன பார்த்து ஒரு அமௌண்ட் பிடிச்ச இடமா பார்த்து நல்ல இடமா பார்த்து கட்டுன்னு சொன்னா, அப்ப என்னுடைய சேஷத்துவத்துல குறைஞ்சு இருக்கு. உமக்காக தானே நான் இருக்கேன். இப்ப கடைசியில நானா ஒரு இடம் பார்த்து கட்டிட்டோம், உமக்கு வேறொன்னா இருந்துக்கும், சௌரியப்பட்டா இருந்துக்கும், இல்லாட்டா போயிடும் வேற இடத்த பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. எது பண்ணாலும் உமக்காக நான் பண்ணிக்கிற அப்படின்னாலே, நீர் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து லக்ஷ்மணா இந்த இடத்துல பந்தசாலை நிர்மாணம் பண்ணு அப்படின்னு என்னை பார்த்து சொல்லும், அது உச்சிதமா இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அந்த இடத்தை பார்த்து சொல்ற அந்த இடத்துல லக்ஷ்மண பெருமாள் பந்தசாலை நிர்மாணம் பண்ணின அப்புறம், அதுக்கப்புறம் பெருமாள் ஒரு வார்த்தை சொல்ற, பாவஜேன கிருதஜேன தர்மஜேன லக்ஷ்மண ஸ்வயா புத்திரேன தர்மாத்மான் அசம்பிருத்த பிதாமகம். அந்த பந்தசாலைக்கு உள்ளுக்குள்ள போய் பார்க்கற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அங்க தங்க போறான், அது வரைக்கும் ரொம்ப நாள் தங்கல, பல இடத்துல தங்கிட்டு இருக்கான், இன்னும் கடைசி ஒரு வருஷம் இருக்கு. இந்த இடத்துல தங்கலாம் பஞ்சவட்டி இல்லைன்னு அகஸ்தியர் சொன்ன, சரி அங்க தங்க போறான். அப்போ பெருமாளுக்குன்னு இடம், பிதாட்டிக்குன்னு இடம், இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இப்படி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்ப சொல்ற பெருமாள், எங்க அப்பா ஒரு அப்பா பையனுக்கு எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து கிரகம் நிர்மாணம் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் லக்ஷ்மணம். என்னை பொறுத்தவரை தசரதர் இன்னும் மரணம் ஆகவில்லை, உன்னுடைய ரூபத்தில் தசரதர் இருக்கார் அப்படின்னு ரசம் விடுத்த பிதாமமா அப்படின்னு சொல்றா தோறும். இதுக்காக சொல்றேன், அந்த சேஷத்துவம் அப்படிங்கிறது வந்து வெளிப்பாடாக கைங்கரியம் பண்ணும்போது அதுல எந்த நிற குறையும் புலி குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ண, இது வரிசையா தொடர்ந்து பல சரித்திரங்கள்ல வரும். கடைசியில பெருமாள் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் ஆகச்ச யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அடுத்தது பெருமாள் இப்ப ராஜாவாயிட்ட, அடுத்து யுவராஜா. யுவராஜாவா யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு பார்த்து, லக்ஷ்மண பெருமாள் தானே இவரோட கூடவே இருப்பார் அவர் தானே, அதனால ராஜாவோட அனுகுணமா இருக்கதான் யுவராஜாவா இருந்தா நல்லா இருக்கும், வேற யாராவது இருக்கிறத காட்டும். அதனால லக்ஷ்மண பெருமாள் கூட்டு நீ யுவராஜாவா இருக்கணும் அப்படின்னா உடனே மாட்டேன்னு இருக்காரு, முடியாது. என்ன என்ன யுவராஜா வாக்கினா என்னால சேஷத்துவ விருத்தி பண்ண முடியாது, கைங்கரியம் பண்ண முடியாது. ஆனா நான் கைங்கரியம் பண்ணணும், ஏன்னா யுவராஜா ஐயோ யுவராஜா எதுவுமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு அது வேண்டாம். சர்வாத்மனா பரி அனுநீயமான யதான சௌமித்ரி ரூபை யோகம் மாட்டேன் அப்புறம் தான் பரதாகான சொல்றான். பரதாகான் ஒத்துண்டுட்ட, நீர் எதை சொன்னாலும் செய்கிறேன், அதுக்கு பாரதந்திரன் பெயர் அப்படிங்கிற சொல்ல போறேன். லக்ஷ்மண பெருமாளுக்காக உசக்கு, நீர் என்ன சொன்னாலும் செய்கிறேன், அக்னியில விழ சொன்னா கூட விழவேன் அப்படின்னு பரதாகுவார். லக்ஷ்மண பெருமாளை பார்த்து அக்னியில விழுந்துரும் அப்படின்னா, ஐயோ நான் அக்னியில விழுந்தா உங்களுக்கு யார் கைவிரியம் பண்ணுவான், நான் விழ மாட்டேன்னுவார். பரதாகுவான கூட்டு நீ அக்னியில விழுந்துரும் அப்படின்னா, நீர் ஏதோ சொன்னாலும் சரி அப்படின்னு அக்னியில விழுந்துடும், அது பாராட்டு. அது பின்னாடி லக்ஷ்மண பெருமாள் அந்த சேஷத்துவத்திலே ஊரில் இருந்தபடியினாலே நாராயணசார் சொன்னார் இல்லையா, பொய் வருஷ சதம் ஸ்திதே, நூறு வருஷ காலம் இருந்தாலும் நமக்கு ஒரு சேதனாகத்தான் நான் இருப்பேன், இல்ல எத்தனை வருஷமானாலும் கடைசியில நான் தான். அதாவது நீர் யாரும் கேட்டா அகமஸ்தி அவரோ பிராதாங்கிற குணேர் தாசன் பாங்க அலக்கோ பெருமாள் சொல்ற நான் தாசன் அப்படிங்கிற அவருக்கு தாசன். நூத்திரன் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா, நீர் யார் அப்படின்னு கேட்டா, அவருக்கு சர்வம் நான் தான், நான் இல்லாட்டா அது ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் தாசன் லக்ஷ்மண பெருமாளுக்கு ஒரு முதல்ல லக்ஷ்மண பெருமாள் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். முதல் முதல்ல லக்ஷ்மண பெருமாளுக்கு கைகையை கிட்ட ஒரு கோபம் இருந்தது, ஏன்னா கைகையை வரம் கேட்டு இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நாளாக கொஞ்ச நாளாக அந்த கோபம் மாறி கைகையை கிட்ட ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம், ஏன்னா காட்டுக்கு வந்தபடினால்தான் சர்வவிதமான கைகையும் பண்ண முடிகிறது, நாட்டில் இருந்தா ஒரு வயது பண்ண விட மாட்டான், இங்க பாக பண்றதுல இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, நாட்டுல இருந்தா யாரும் என்ன பண்ண விட போறதில்லை. இப்ப காட்டுல இருந்து பெருமாளுக்கு பூர்ணமான ஒரு சேஷம் விருத்தி என்னால பண்ண முடிகிறது, அதனால கைகேயி கிட்ட ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண பெருமாளுக்கு, கைகேயை கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். இப்படியே 14 வருஷம் ஆச்சு, அப்ப மறுபடியும் கைகேயி கிட்ட கோபி சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா கேட்டது ஒரு 100 வருஷம் கேட்டிருக்க மாட்டாங்க, கைகேயும் பண்ணி இருக்கலாமே, 14 வருஷத்தோட நிறுத்தி விட்டாலே இந்த கைங்கரிய பாக்கியம் விட்டு போயிடுவேன்னு அவர் கஷ்டப்பட்டார். அப்படின்னு பொய் வருஷம் சிதமிச்சுட்டேங்கிறதுக்கு தாத்பரியம், அந்த ரீதியில தன் வாழ்க்கை மொத்தமும் பகவானுக்கு அர்ப்பணிச்சவர் அர்ப்பணத்தினால் இதுதான் ராமாயணத்துடைய பரம ரகசியம். நமக்கும் என்ன கேட்டா, நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து பெருமாளோட போடுவார், பெருமாளுக்காகவே வாழ்க்கைய, பெருமாளுக்காகவே எழுந்து பெருமாளுக்காகவே தழிய பண்ணி அந்த சேஷத்தை நாம் சாப்பிடும். அதனால்தான் சேஷம் போதும். பெருமாளுக்காகவே தழிய பண்ணி பெருமாளுக்காகவே சம்பாதிச்சு பார்க்கிற பெருமாளோட கூட நாம குடும்பம் நடத்தணுங்கிறது சேஷத்தினுடைய பரம தாத்பரியம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.